शिवाय शिवाय नमः ॐ नमः शिवाय शिवाय नमः अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल பன்னிரு திருமுறை போற்றியே புகழ்ந்திடும் பூங்கார உருவே அருணாச்சலா என்னிரு விழியால் பேரழகை பார்த்திட வேண்டும் அருணாச்சலா உன் புகழ் பாடும் பதிகங்கள் படித்தே நின்னல்கள் தீர்ப்பாய் அருணாச்சலா நின்னடியார்களின் உள்ளத்தை கவர்ந்த கள்வனுமானாய் அருணாச்சலா ஆல கால விஷத்தை உண்டு தேவரை காத்தாய் அருணாச்சலா திரு அலவாயனே திருவருள் புரிந்து எமக்கருள் புரிவாய் அருணாச்சலா தக்கனின் செருக்கை அழித்திட நீயே வேள்வியை அழித்தாய் அருணாச்சலா துக்கங்கள் எம்மை சூழாதிருக்க துணையாய் வருவாய் அருணாச்சலா உப்புறம் எரித்த முக்கண்ணன் நீயே இப்புறம் பார்த்தருள் அருணாச்சலா எப்புறம் நாங்கள் சென்றிட்ட போதும் தப்பு நேராதருள் அருணாச்சலா ஞானமே ஞானத்தின் பயனே சிவமே கருணை புரிவாய் அருணாச்சலா வேதமே வேதத்தின் பொருளே இறையே வேதமில்லாத அருணாச்சலா நானே பொய் எந்தன் நெஞ்சும் பொய் எந்தன் அன்பும் பொய்யோ அருணாச்சலா தானே வந்து தழுவி கொள்ளும் தாய் போலருள்வாய் அருணாச்சலா தெரிந்தும் மறந்தும் யாம் செய்த பிழையை பொறுத்தருள் புரிவாய் அருணாச்சலா சரணமும் திருவடி என ஓடி வந்தோ அபயமளிப்பாய் அருணாச்சலா அகத்தினில் செருக்கு கொண்டவர் தமக்கு அகப்படாதிருப்பாய் அருணாச்சலா அன்பர்கள் தமது அன்பு வலையிலே தானே விழுவாய் அருணாச்சலா தொழுவார் தமக்கு துயரினை துடைக்க ஓடியே வருவாய் அருணாச்சலா தெரியாது உனையே இகழ்வார் தமையும் ஆண்டருள் புரிவாய் அருணாச்சலா உலகினில் உதித்த உயிர்கள் யாவைக்கும் படியளப்பவனே அருணாச்சலா உறுதுணையாக எம்முடன் இருந்தே உயிர்காக்கும் தந்தையே அருணாச்சலா கண்களில் பெருகிய நீரோடு நெஞ்சம் குறுகியே அழைத்தால் அருணாச்சலா இரு கண்மலர் திறந்தருள் புரிந்தே பதமலர் சீர்ப்பாய் அருணாச்சலா துணை இன்றி ஓரணு இங்கே அசைவது ஏது சொல் அருணாச்சலா கண்ணிமை போல காத்தெம்மை ஆளும் கருணாகரனே அருணாச்சலா, நாளென்ன செய்யும் கோளென்ன செய்யும் நாதனை பணிந்தால் அருணாச்சலா. பாலென உள்ளம் கள்ளமேயின்றி வாழ்ந்திட அருள்வாய் அருணாச்சலா. சூதும் வாதும் தீதும் எம்மை தீண்டாதருள் செய்யருணாச்சலா. போதும் உன்னருள் ஒன்றே போதும் போய்விடும் துன்பங்கள் அருணாச்சலா. சிவனே உந்தன் திருவடி நினைத்தால் சித்திக்கும் சிவஞானம் அருணாச்சலா. உவமையில்லாதொரு கலைஞானம் அளிக்கும் மெய்ஞான பொருளே அருணாச்சலா. நீரில்லா நெற்றி வாழ் என்று உணர்ந்தே வெண்ணீரு அணிந்தோம் அருணாச்சலா. சிவாய நம என்னும் ஐந்தெழுத்தூதி சித்தனை நினைத்தோம் அருணாச்சலா. உறங்கிடும் போதும் உன்னினைவினையே நெஞ்சினில் வைத்தோம் அருணாச்சலா. உற்றவர் போலே எம்முடன் இருக்கும் பகையிடம் காத்திடு அருணாச்சலா. என்ன புண்ணியம் செய்தேனோ நான் உன்னருள் பெறவே அருணாச்சலா. மின்னிடும் பேரொளி சுடர்முகம் கொண்ட என்னரும் இறைவாருணாச்சலா. நல்வினை தீவினை இகப்பர சுகம் தரும் உன்வினை பழவினை அருணாச்சலா. எவ்வினையாயினும் என என்ன செய்யும் எல்லாம் நீயே அருணாச்சலா. படைத்ததும் நீயே காப்பதும் நீயே அழிப்பதும் நீயே அருணாச்சலா. எனதென்று ஏதும் எனக்கொன்றும் இல்லை எனையாளும் இறைவாருணாச்சலா. நாற்புறம் நீரால் சூழ்ந்திட்ட உலகு பொல் பாவம் சூடாதருள் அருணாச்சலா. கார்புறம் தனிலே தலை வைத்தழுதேன் தேற்றி அருள் செய் அருணாச்சலா. இடர் வரும் போதும் தளர்ந்திடும் போதும் நோ என்னை தாக்கினும் அருணாச்சலா. உன் பதம் பற்றி தொழுவது அன்றி வேறொன்றறியேன் அருணாச்சலா. பார்த்தடல் அமுதினில் கலந்தே வந்த நஞ்சினை நெஞ்சிலே அருணாச்சலா. விழுங்காது நிறுத்திய அதிசயம் போலே எம் துயர் தடுப்பாய் அருணாச்சலா. நித்தமும் குணையே தேடிய சிலரே காணாது தவிப்பார் அருணாச்சலா. சத்தமே இல்லாது வித்தகனே சிவ சித்தருள் உறைவாய் அருணாச்சலா. தேவர்கள் வாழ்ந்திட நஞ்சினை பருகிய பாம்பணியோனே அருணாச்சலா. நான் மூகன் திருமால் இருவரும் தேடி காணா கருப்பொருள் அருணாச்சலா. நெற்றியின் நெருப்பினில் வெந்திட்ட காமனை பிரதிவேண்ட உயிர் தந்த அருணாச்சலா. அடியார் தமக்கும் அல்லும் பகலும் அருந்துணையாவாய் அருணாச்சலா. மண்ணிலே பிறந்து மண்ணிலே வளரும் உயிர்கள் யாவும் அருணாச்சலா. மண்ணிலே ஒரு நாள் மறைவது திண்ணம் என்பதை உணர்ந்தேன் அருணாச்சலா. தந்தையும் ஒரு நாள் தாயும் ஒரு நாள் தனையனும் தம்பியும் அருணாச்சலா. தானும் ஒரு நாள் தங்கையும் தமக்கையும் மனைவியும் மக்களும் அருணாச்சலா. கூடவே இருந்து கூவி அழுதவரும் கூறாமல் ஒரு நாள் அருணாச்சலா. யமன் வந்து அழைத்தால் சென்றிட வேண்டும் அதன் முன் தொழுதேன் அருணாச்சலா. உலகம் என்னும் நாடக மேடையில் நடித்திட வந்தோம் அருணாச்சலா, கலகம் இன்றி சிறப்புடன் வாழ்ந்திட வழியொன்றுரைப்பாய் அருணாச்சலா. பொன்னும் பொருளும் போகமும் எமக்கு போதுமோ எந்தையே அருணாச்சலா, அதனினும் சிறந்த அருளும் அன்பும் அறமும் வேண்டும் அருணாச்சலா. ஞானத்தின் உருவே நான் மறை தெளிவே செஞ்சடையானே அருணாச்சலா, கானத்தில் நிறைந்த இசையமுதாக ஞாலத்தில் கலந்தாய் அருணாச்சலா. அருணயம் பதியில் உறைந்திடும் இறைவா கருணையே புரிவாய் அருணாச்சலா, தரணி போற்றிடும் தயாபரன் உனையே தஞ்சமே அடைந்தோம் அருணாச்சலா. கங்கையர் கலந்த சந்தனம் போன்றே வாசமே கொண்டாய் அருணாச்சலா, வேதத்தின் வடிவா மந்தாரை மலரா பூசையும் கொள்வாய் அருணாச்சலா. நந்தி முதலான எண்ணரு கணங்களின் தலைவனுமானாய் அருணாச்சலா, தொந்தி வயிற்றோர் கணபதி முருகனின் தந்தையுமானாய் அருணாச்சலா. சூரிய பிரகாச சுடரொளி முகமே சுந்தர அழகே அருணாச்சலா, பார்வையே பட்டாலே போதும் என் ஜென்மமே கடைத்தேரும் அருள் புரி அருணாச்சலா. அகார உகார மகாரம் சேர்ந்த ஓம்கார வடிவே அருணாச்சலா, ரீங்காரமிடுதே திருவைந்தெழுத்து தேனாய் செவிகளில் அருணாச்சலா. அகத்தியர் வசிஷ்டர் கௌதமர் போலே தவத்தில் சிறந்தோர் அருணாச்சலா, அகத்தினை அடக்கி பரம்பொருள் உனையே முறையாய் தொழுவார் அருணாச்சலா. சந்திரர் சூரியன் அக்னி மூன்றையும் கண்களாய் கொண்டாய் அருணாச்சலா, வந்துனை பாடி வந்தனை செய்தோ சந்திரமௌலீசனே அருணாச்சலா. வேதத்தை உந்தன் விரிசடையாக்கியக்ஷனுமானாய் அருணாச்சலா, அழிவற்று என்றும் நின்று நிலவும் சங்கரன் நீயே அருணாச்சலா. மேனி முழுதும் திருநீறு பூசும் நித்தனே சுத்தனே அருணாச்சலா, மனம் மொழிமேயால் நான் உன்னை துதித்தேன் மங்களம் அருள்வாய் அருணாச்சலா. நீயே கதி என்று தேடியே வந்தோம் திருவருள் புரிவாய் அருணாச்சலா, நாயேன் எனக்கு நற்கதி அளித்து திருவடி சேர்ப்பாய் அருணாச்சலா. கர்ம வினைகளை சூழ்ந்திடும் துக்கங்களை நீக்கியே அருள் செய் அருணாச்சலா, குங்கும சந்தன குடைவினை கொண்டு அலங்கரித்திடுவோம் அருணாச்சலா. மங்கள தாமரை மாலை கொள் கனக மகாமணி பூசை கொள் அருணாச்சலா, வஞ்சனை பாவம் அகற்றிட உனக்கே வில்வ மலரளித்தோம் அருணாச்சலா. நல்லவர் என்றும் தீயவர் என்றும் எண்ணாது அருள்வாய் அருணாச்சலா, வல்லவர் என்று எவரும் இல்லை அல்லல் தவிர்ப்பாய் அருணாச்சலா. ஐம்புலன் அனைத்தையும் ஒரு முகமாக்கி திருமுகம் இணைந்தேன் அருணாச்சலா. சிந்தையை நின் வழி செலுத்திடும் போது தீயும் குளிர்ந்திடும் அருணாச்சலா. நின் திருநாமம் ஐந்தெழுத்தினையே தினம் தினம் உரைப்போம் அருணாச்சலா. திருப்புகழை பேசிடும் அடியா உறவினை கொள்வோம் அருணாச்சலா. நோய்களை தடுத்திடும் திருவெண்ணீரினை உடலெங்கும் தரிப்போம் அருணாச்சலா. பரம்பொருளே உன் திருவடி சரணம் முக்தியளிப்பாய் அருணாச்சலா. தன் பெயர் சொல்ல பிள்ளை வரம் வேண்டி வல்லாளராஜன் அருணாச்சலா. வந்தவர்க்கெல்லாம் இல்லை என்னாது தானங்கள் செய்தான் அருணாச்சலா. வல்லாளராஜனின் வல்லமை சோதிக்க திருவுளம் கொண்டாய் அருணாச்சலா. சிவனடியார் போல் வேடமே கொண்டு அருணைக்கு வந்தாய் அருணாச்சலா. சிவகணம் எல்லாம் ஆண்டிகள் போலே உருவம் கொண்டார் அருணாச்சலா. அருணையம் பதியில் கணிகையர் வீதியில் மாதரை அழைத்து அருணாச்சலா. இடிந்திடும் வரையில் விலகாதிருக்க பொன் பொருள் பேசி அருணாச்சலா. அடியார் ஒருவர்க்கு ஒருத்தி என்றே சிவனடியார்களை அருணாச்சலா. இல்லத்தில் விட்டு வல்லாளராஜனை காணவே வந்தாய் அருணாச்சலா. மன்மதன் தொடுக்கும் வானத்தின் கொடுமை தீர்ந்திட பெண் கேட்டாய் அருணாச்சலா. ஏதையும் தந்திட சங்கல்பம் செய்த வல்லாளராஜனும் அருணாச்சலா. அழகிய பெண்ணை கணிகையர் வீதி அழைத்திட ஏவி நான் அருணாச்சலா. சென்றிட்ட வீரர்கள் அரசனின் அழைப்பை எடுத்து சொல்லியும் அருணாச்சலா. அடியாரிடத்தில் பொன் வாங்கியதனால் வந்திட மறுத்தார் அருணாச்சலா. புழம்பியே போன வல்லாளராஜன் வாடியே தவித்தான் அருணாச்சலா. அவன் துயர் கண்ட பட்டத்து அரசி அரசன் பணித்தால் அருணாச்சலா. அடியார் நோயினை நீக்கிடச் செல்வேன் என்றதும் மகிழ்ந்தான் அருணாச்சலா. புத்தாடை அணிந்து பூமகள் சிவன் உன்னை நாடியே வந்தாள் அருணாச்சலா. உறங்குதல் போலே நடித்திடும் உனை கண்டு குழம்பியே தவித்தாள் அருணாச்சலா. உறங்கிய போதும் உன் திணி தீர ஆலிங்கனம் செய்தாள் அருணாச்சலா. அந்த நேரத்தில் பரம்பொருளே நீ பச்சிளம் சிசுவாய் அருணாச்சலா. மாறிட அரசனும் அரசியும் நெகிழ்ந்து திருவடி பணிந்தார் அருணாச்சலா. நானே இனி உன் பிள்ளை உனக்கேன் கவலை என்றாயே அருணாச்சலா. வேதங்கள் கூறும் நெறிப்படியே நீ அந்திம கடன் செய்தாய் அருணாச்சலா. பௌர்ணமி நாளினில் மலைவலம் வந்தோம் பவபயம் தீர்ப்பாய் அருணாச்சலா. மலைவலம் வருவோர் புலமே தழைத்திட கடை கண்ணருள்வாய் அருணாச்சலா. தீர்த்தங்கள் சூழ்ந்திட்ட மலையினை வலமே வந்தால் போதும் அருணாச்சலா. சிவத்தலம் ஆயிரம் தரிசித்த புண்ணியம் தானே சேரும் அருணாச்சலா. அஷ்டலிங்கங்கள் தரிசனம் செய்து மலைவலம் வந்தால் அருணாச்சலா கஷ்டங்கள் யாவும் தொலைந்தே போகும் வரமளிப்பாயே அருணாச்சலா கார்த்திகை மாதத்தில் மலையின் உச்சியில் ஜோதியாய் ஒளிர்வாய் அருணாச்சலா தீ உருவாகிய நின் திருவடிவை உலகுக்கு காட்டினாய் அருணாச்சலா தீப ஜோதியை ஒருமுறை பார்த்தால் பதினொரு தலைமுறை அருணாச்சலா இன்னல்கள் இன்றி இக பர சுகத்தினை அடைந்தே வாழ்வார் அருணாச்சலா ஆதியாய் ஜோதியாய் அடிமுடி மறைத்து வானோங்கி வளர்ந்தாய் அருணாச்சலா இணையில்லாதும் தன் திருவடி தேடி தேடி பணிந்தோம் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா